ஸ்ரீகுருப்போ நம. சுக்லாம்பரதரம் தேவம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே வாகீஷாத்யாசு மனசஸ் சர்வார்த்தானாம் உபக்ரமே யன்னத்வா க்ருதக்ருத்யாஸ்தி ஹூதம் நமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அகண்டமண்டலாகாரம் வ்யாப்தம் யேன சராசரம் தத்பதம் தரிசிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. தூர்பிர் யுக்தா சதுர்பிஸ் ஸ்பட்டிக மணிமயே மக்ஷமாலாம் ததானா ஹஸ்தேன பத்மம் சிதமபி சுகம் புஸ்தகம் சாபரேண பாசா குந்தேந்து சங்க ஸ்பட்டிக மணி நிபா பாசமானா சமானா சாமே வாக் தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் யஃ பிபன் சததம் ராமசரிதாமிருதசாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராசேத சமகல்மஷம் கோஷ்பதி கிருத வாரீஷம் மஷகீ கிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம். கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் உல்லங்க்ய சிந்தோசலிலம் சலீலம் யஷோகவன்யம் ஜனகாத்மஜாயாஃ ஆதாய தேனைவ ததாஹலங்காம் நமாமிதம் பிராஞ்சலிராஞ்சனீயம் ஆஞ்சநேயமதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரிகமனீய விக்ரஹம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் மனோஜவம் மாருத துல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. வைதேஹீ சஹிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சம்ஸ்திதம் அக்ரே வாசயதி ப்ரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் வ்யாக்யாந்தம் பரதாதிபிஃ பரிவ்ருதம் ராமம் பஜே ஶ்யாமளம். வாமே பூமி சுதா புரஸ்து ஹனுமான் பஷ்சாத் சுமித்ரா சுதஹ ஶத்ருக்னோ பரதஶ்ச பார்ஷ்வதளயோர்வாயுவாதிகோணேஷு ச சுக்ரீவஶ்ச விபீஷணஶ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் மத்யே நீலசரோஜகோமலருச்சிம் ராமம் பஜே ஶ்யாமளம். ராமம் ராமானுஜம் சீதாம் பரதம் பரதானுஜம் சுக்ரீவம் வாயுசூனும் ச பிரணமாமி புனஃ புனஃ. நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேப்யோ நமோஸ்து சந்திராக்கமருத்கணேப்யஃ. சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் பும்சாம் மஹாபாதகநாசனம் வால்மீகிகிரிசம்போதா ராமாம்போ நிதிசங்கதா ஸ்ரீமத் ராமாயணீ கங்கா புனாதி புவனத்ரயம். வால்மீகேர்முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணஃ ஷ்ருண்வன் ராமகதாநாதம் கோனயாதி பராங்கதிம். ஜனகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேயஸ்வாமினஃ ஜெய. பகவத் கிருபையில ராஜா அம்சுமானுடைய வார்த்தையை கேட்டு அந்த குழந்தைகளெல்லாம் பஸ்மமாயிட்டா என்கின்ற துக்கமான வார்த்தையை கேட்டு, ஆனாலும் வைணதேயர் அப்படி அருள் பண்ணியிருக்கார் அப்படின்னதும் அதுபடியே யாகத்தையும் சாஸ்திரப்படி பூர்த்தி பண்ணினார். அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணின அந்த அரஜன் கங்காவை எப்படி அழைச்சிட்டு வர்றது அப்படிங்கிற யோசனையிலேயே அப்படியே காலம் போயிடுத்து. எந்த ஒரு உபாயம் கிடைக்கல அவருக்கு, எப்படி கங்காவை அழைச்சிட்டு வர்றது. அந்த கங்காவை அழைச்சிட்டு வந்தா தானே அந்த ஜலத்தை அந்த பஸ்மத்துக்கு மேல நினைச்சாதானே அது அவர்கள் எல்லாரும் சொர்க்கத்தை அடைவா, நல்ல கதியை அடைவா அப்படிங்கிற கவலையிலேயே அந்த ராஜா 30,000 வருஷங்கள், த்ரிம்ஷத் வருஷ சஹசிராணி, 30,000 வருஷங்கள் அப்படியே ராஜ்ய பரிபாலனம் நன்கு பண்ணி அப்படியே யோசிச்சு, ஆனா எந்த உபாயமும் கிடைக்காம அப்படியே அந்த ராஜா வந்து ஸ்வர்க்கத்தை அடைந்தார் அப்படின்னு பார்த்தோம். காலம் கழிஞ்சு ஸ்வர்க்கத்தை அடைஞ்சார். அதுக்கப்புறம் என்னது அப்படிங்கறது 42வது சர்க்கத்துல சொல்றது. பகீரதன் அப்படிங்கிறவருடைய உற்பத்தி. யாரு பகீரதன் பார்க்கலாம். கால தர்மம் கதே ராம சகரே பிரகிருதி ஜனாஹ ராஜானம் ரோசயாமா சுகு அம்சுமந்தம் சுதார்மிகம். அந்த சகர ராஜா இப்படி தர்மம் பண்ணி எல்லாம் இருக்கிறத காலம் அப்படிங்கிற ஒரு கால தர்மம் வந்து அது அடைஞ்சதும் அவர் மரணப்பட்டதும் மந்திரிகள் மகா தர்மிஷ்டர்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்க ராஜா வேணுமே, அந்த ஒரு நாட்டுல ஒரு ராஜ்யத்துல ராஜா இல்லை அப்படின்னுட்டா அங்க ராஜா வேணுமே, அப்போ எல்லாருமா சேர்ந்து அம்சுமானையே ராஜாவா வைக்கலாம் என்று தீர்மானம் பண்ணா. சராஜா சுமஹானாசீது அம்சுமான் ரகுநந்தன தஸ்ய புத்ரோ மகானாசீ திலீப இதி விஸ்ருதஹ ரகுநந்தனா. அந்த அம்சுமான் அவருக்கு ஒரு புத்திரன் பிறந்தார். அவருடைய பெயர் என்னன்னா திலீபன் அப்படிங்கிற பெயர். திலீபன் அப்படிங்கிற புகழார்ந்த அதி யோக்கியமான அந்த ராஜாக்கு ஒரு புத்திரன் பிறந்தார் திலீபன். தஸ்மின் ராஜ்யம் சமாவேஷ்ய திலீபே ரகுநந்தன என்ன பண்றார் இந்த அம்சுமான் ராஜா, தன்னுடைய புத்திரன்ட்ட தன்னுடைய ராஜ்யத்தை கொடுத்து ரம்யமான ஹிமவத் பர்வதத்துல போய் தபஸ் பண்றார். ஏன்னா இவருக்கும் துக்கம் இருக்கும் இல்லவா, கங்காவை எப்படியாவது ஆணைக்கணும் என்று. அதற்காக தபஸ் பண்ணலாம் சொல்லி அந்த திலீபன்ட்ட ராஜ்யத்தை கொடுத்து தபஸ் பண்ண போறார் ஹிமாத் பிரதேசத்துல. அங்க 30,000 வருஷங்கள் சம்பத்சரம் 32 துவாத்ரிம்ஷத் சஹஸ்ராணி 32 வருஷங்கள் 1000 வருஷங்கள் சம்பத்சரம் அங்க தபஸ் பண்ணி தபோவனத்திலேயே இருந்து ஸ்வர்க்கத்தை அடைஞ்சுட்டா. திலீபஸ்து மகா தேஜாஹ ஸ்ருத்வா வைதாமஹம் வதம் துக்கோபகதயா புத்தியா நிச்சயம் நாதிகச்சதி. அதி தேஜஸ்வியான திலீப மகாராஜா முன்னோர்களை யோசித்து, பைதாமகம் முன்னோர்களை எல்லாம் யோசித்து அவளுக்கு அவளுடைய வதம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற கதையெல்லாம் கேட்டு ரொம்ப துக்கம் கொண்டார் திலீப மகாராஜா. சரி, அதுக்கு என்ன உபாயம், என்ன புத்தி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். எதுவுமே கிடைக்கல, அதிகச்சதினா எதுவுமே கிடைக்கல, என்ன பண்ணலாம் அப்படிங்கறது. கதம் கங்காவதரணம் கதம் தேஷாம் ஜலக்ரியா தாரயேயம் கதம் செய்னான் இதி சிந்தா பரோபவத். கதம் கங்காவதரணம், எப்படி கங்காவை கீழே கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு, இதுக்கு என்ன பண்ணலாம், ஜலக்ரியா உதக்ரியா என்ன பண்ணலாம், எப்படி இவாளை எல்லாம் கரையேத்துவேன், ஏனான் கதம் தாரயேயம், இவாளாம் இப்படி மரணம் அடைஞ்சிருக்காளே இவனையில எப்படி நான் கரையேத்துவேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான். சிந்தாபரஹானாமி, சிந்தை அப்படின்னு அலையடிச்சுட்டு இருந்தது அவருக்கு. அப்போ தஸ்ய சிந்தயதோ நித்யம் தர்மேண விதிதாத்மனஹ புத்ரோ பகீரதோ நாம ஜக்ஞே பரம தார்மிகஹ. அப்படி அவருக்கு அந்த திலீப மகாராஜா கூட சிந்தனை பண்ணி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி அவருக்கு ஒரு புத்திரன் பிறக்கிறார், அதி தர்மிஷ்டனான ஒரு புத்திரன். அவருடைய பேர் தான் பகீரதன் அப்படிங்கிற ஒரு புத்திரன் தேஜஸ்வியா பிறக்கிறார். மகா தேஜசார்ந்த அந்த ராஜா திலீபனுக்கு திலீபர் வந்து பல பல யாகங்கள் எல்லாம் பண்றான். பல பல யாகம் பண்ணி என்னாவது ஒரு உபாயம் கிடைக்குமா என்று நினைத்து பல யாகங்கள் பண்றார். அப்படி எத்தனை வருஷம்னா த்ரிம்ஷத் வருஷ சகசிரான், 30,000 வருஷங்கள் ராஜ்யபாரம் பண்ணினார் திலீபி மகாராஜா. அகத்வா நிச்சயம் ராஜா தேஷாம் உத்தரணம் பிரதீம் வியாதினா நரசார்தூல கார்ம கால தர்மமுபேயிவான். அவரையும் இந்த இப்படி திலீப மகாராஜாவும் நிறைய யோசித்தா ஆனா உபாயம் கிடைக்கல, கால தர்மத்தை அவரும் அடைஞ்சுட்டா, உபாயம் கிடைக்காமலே அந்த ராஜாவும் கால தர்மம் அடைஞ்சுட்டா, அப்படின்னா மரணம் அடைந்தார். இந்த லோகம் கதோ ராஜா ஸ்வார்ஜிதே நைவ கர்மணா ராஜ்யே பகீரதம் புத்திரம் அப்யசிஞ்சன் நரஷபம். அந்த ராஜா வந்து தன்னுடைய புத்திரனான பகீரதன்லவா, அந்த பகீரதர்ட்ட ராஜ்யத்தை கொடுத்து அவர் இந்திரலோகத்தை அடைந்தார் அப்படிங்கிறார். மேலும் தர்மிஷ்டனும் மகா தேஜஸ்வியும் ராஜரிஷியுமான அந்த பகீரதன் அவர் நன்கு ராஜபரிபாலனம் பண்ணிட்டு வந்தார். ஆனால் அவளுக்கு ஒரு குறை. என்ன குறை? அனவத்தியா, புத்திரன் இல்லை அவளுக்கு, புத்திர பாக்யம் இருக்கலையாம் அந்த பகீரத ராஜா. ஆனா அவருக்கும் பிரஜா காமஹா, ஏன்னா அபிவிருத்தி, ராஜ்யம் செழிக்கணும்னா அவளுடைய வம்சம் செழிக்கணும்னா புத்திரன் வேணமே, அதனாலேயே புத்திரரே ஆசைப்படுறார். புத்திரன் இல்லாத அந்த ராஜா பகீரத ராஜா என்ன பண்றாரு, மந்திரிமார்ட்ட எல்லாம் என்ன எல்லாரையும் அழைச்சு விட்டு வந்து தன்னுடைய ராஜத்தை கொடுக்கறாளாம். அனபத்தியோ மகா தேஜாக பிரஜா காமசா பிரஜக மந்திரிஸ்வாதாய ராஜ்யம் கங்காவதரணேரதஹ. அந்த ராஜ்யத்தை மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு நீங்க நன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ணுங்கோ, நான் கங்கையை கூட்டிட்டு வரத்துக்கு கிளம்புறேன் என்று சொல்லி கங்காவதரணம் பண்றதுக்காக அவர் கிளம்பினாராம். என்ன பண்ணார் கிளம்பிவிட்டு? ச தபோ தீர்க்கமாதிஷ்டது கோகர்ணே ரகுநந்தன ஊர்த்வ பாஹு பஞ்சதபா மாசாஹாரோ ஜிதேந்திரியஹ. தபஸ் பண்றார். எப்படி? சாதா தபஸ் கிடையாது, கொடூரமான தபஸ். கைகளை இரண்டும் ஊர்த்வ பாஹு, ரெண்டு கையும் தூக்கி பிடிச்சுண்டு பஞ்சதபாஹா, பஞ்சாக்னி, அஞ்சு அக்னியை மூட்டி அதுக்கு நடுவுல மாசாஹாரஹ, மாசத்துல ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்டுண்டு ஜிதேந்திரியா, இந்திரியங்களை எல்லாம் நிகிரகம் பண்ணி இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்தவனாக அவர் எங்க போய், கோகர்ணம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் தீர்க்கம் தபஹா திஷ்டத்து, கடும் தபசு பண்ணினாரா. எத்தனை வருஷத்துக்கு? தஸ்ய வருஷ சஹஸ்ராணி கோரே தபசி திஷ்டத அதீதானி மகாபாஹு தஸ்ய ராஜ்யோ மகாத்மனா. உக்ரமான தபசு பண்ணிட்டு இருக்கார். இப்படி 1000 சம்வத்சரங்கள் கழிந்தது, 1000 வருஷங்கள் முடிந்தது. அப்போ ராஜாவுடைய இந்த சங்கதியில பிராணிகளுக்கெல்லாம் நாதனும் ஈஸ்வரனும் பகவானுமான பிரம்மா வந்து அங்க அவருக்கு அனுகிரகம் ஆசீர்வாதம் பண்றதுக்காக வரார். பிரம்ம பிரஜானாம் பிரபுரீஸ்வர, எல்லாருக்கும் ஈஸ்வரர்களோ பிரம்மா, அந்த பிரம்மா வந்து அவரம்னால காட்சி கொடுக்கிறார். ததசுரகணை சார்தம் உபாகம்ய பிதாமஹ பகீரதம் மகாத்மானம் தப்யமானம் அதாப்ரவீத். அப்போ பிரம்மா வந்து தனியா வரலையாம், தேவகணங்கள் எல்லாம் கூட்டிட்டு அவர் அந்த மகாத்மா தபஸ் பண்றானே பகீரதர் பக்கத்துல வந்து இப்படி சொன்னார், பகீரதா உனக்கு இப்படி அனுஷ்டானம் பண்றே தபஸ்னால, அந்த இந்த தபஸ்னால நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். பிரீத்தேகே அகம் பிரீத்தா, ரொம்ப பிரீத்தி அடைஞ்சேன்ப்பா சுப்ரதா, அப்படின்னா நல்ல சத்விரதம் பண்ணக்கூடியவரே, உனக்கு என்ன வரம் வேணுமோ அது கேட்டுக்கோ அப்படின்னு கேக்குறார். தமுவாச்ச மகா தேஜாஹ சர்வலோக பிதாமகம். மகா தேஜஸ்வியானவும் அதிபாகியவான் அல்லவோ இப்போ பகீரதர், அவர் வந்து கைய கூப்பிண்டு லோகங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணக்கூடியவரான பிரம்மர்கிட்ட இப்படி சொன்னார். என்ன சொன்னார்? அவருடைய வரத்தை கேக்குறாராம். யதிமே பகவன் பிரீதோ யத்யஸ்தி தபஸ பலம் சகரஸ்யாத்மஜ சர்வே மத்த சலிலமாப்னுயஹ. பகவானே, என்னுடைய தபசுனால நீங்க சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு அப்படிங்கறது ரொம்ப எனக்கு திருப்தியா இருக்கு. எனக்கு புத்திரர்கள் இல்லை, அது மட்டுமல்ல சகர மகாராஜாவுடைய புத்திரர்கள் எல்லாரும் அப்படி மரணம் அடைஞ்சிருக்கு, அவளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்றதுக்கு ஆகணும், எனக்கு தர்ப்பணம் பண்ண முடியணும். கங்காயா சரில கிளிங்கே பஸ்மன் ஏஷா மகாத்மனாம். மகாத்மாக்களான இவாளுடைய பஸ்மம் அழித்து இந்த பஸ்மத்துல கங்காவை கங்காஜலத்தை கொண்டு முக்கினாதான் அவர்கள் சாஸ்வதமான சொர்க்கலோகத்தை அடைவார்கள். அப்போ அதற்காக கங்காவை அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கறதுக்கு ஒரு வரம். அடுத்த வரம் என்ன கேட்கிறார், தேயாச்ச சந்ததிர் தேவ நாவசி தேவ்கலம் குலம் சனஹ இக்ஷ்வாகுணாம் குலே தேவ ஏஷமே அஸ்து வரப்பரஹ. தேவா, இக்ஷ்வாகுகளுடைய வம்சத்துல எனக்கு இப்ப சந்ததி இல்லை, நான் காலம் ஆயிட்டேன்னா இன்னொரு பிள்ளை ராஜ்யபகரணம் ஏற்றுக்கண்டாமோ, அதனால எனக்கு சந்ததி இல்லை. அதற்காக என்னுடைய வம்சத்தை நன்கு பரிபாலனம் பண்றதுக்காக, இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றதுக்கும் வம்ச விருத்திக்காகவும் எனக்கு உத்தமமான ஒரு குழந்தையை சந்ததி உண்டாகணும் எனக்கு அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. அப்படி உத்தமமான அந்த வரத்தை கேட்கிறார். உக்தவாக்கியம் துராஜானம் சர்வலோக பிதாமகா பிரத்யுவாச சுபாம் வாணிம் மதுரா மதுராட்சராம். இப்படி ராஜா சர்வலோக சிருஷ்டா மங்களகரனா இருக்கக்கூட அந்த பிரம்மாட்ட இப்படி சொன்னதும் பிரம்மா திருப்பி பதில் சொல்றார். என்ன சொன்னார், தபோதன மகாபாக பகீரத மகாரத ஏவம் பவது பத்ரம் தே இக்ஷ்வாகு குலவர்தன. மகாபாகா அப்படின்னு பகீரதர கூப்பிடுற. ஏன் மகாபாகியசாலினா நம்மளுக்கு பின்னாடி தெரியும், அவர்தான் கங்கா அவதாரணமே பண்றார். அப்போ சொல்றா, மகாபாகா தபோதனா தபஸ் பண்ணி தபஸே தனமா வச்சுருக்கிறவர், மகாரதா பகீரதா அப்படின்னு பகீரதா இக்ஷ்வாகு வம்சத்தை விருத்திப்படுத்துறதுக்கு ஆசைப்படுறவனே இக்ஷ்வாகு குலவர்தனான்னு கூப்பிடுறா. ஏவம் பவது, நீ கேட்டதெல்லாம் அப்படியே நடக்கட்டும். தே பத்ரம், உனக்கு எல்லா பாக்கியங்களும் உண்டாகட்டும். மேலும் என்ன சொல்றா, இயம் ஹைமவதி கங்கா ஜேஷ்டா ஹிமவத சுதா தாம் வை தாரயிதும் ராஜன் ஹரஸ்தத்ர நியுஜ்யதாம். நீ சொன்னாயே கங்காவை அழைச்சிட்டு வரணும் பூமிக்கு என்று, அது வந்து பூமி எப்படி தாங்கிப்பள், அவளால தாங்க முடியாதே, அந்த சக்தி இல்லையே. அதற்காக அந்த ஹிமவ ராஜாவுடைய மூத்த மகள் அல்லவோ கங்கா, அந்த கங்காவை அழைச்சிட்டு வரத்துக்கு நீ பரமசிவனை நாடு. ஹரஹா வை தத்ர நியுஜ்யதாம், பரமசிவன் தாங்கிந்த பூமிக்கு அனுப்புவர், அதனால நீ பரமசிவனை நாடி பிரார்த்தனை பண்ணி கேளு. கங்காயா பதனம் ராஜன் பிருத்திவி ந சகிஷ்யதி. ராஜா கங்கா கீழே வந்துட்டானா அவளுடைய அந்த ஊக்கம் அந்த அந்த ஃபாஸ்ட் இருக்குமே அது வந்து தாங்க மாட்டா. பிருத்திவி சகிஷ்யதி, பிருத்திவிக்கு பூமிக்கு சகிக்க முடியாதுப்பா. அதனால சூலபாணியான சங்கரனுக்கு அல்லாம வேற யாராலையும் அந்த கங்காதேவியை தாங்க முடியாது. நான் காணல, எனக்கு தெரியறதில்லை, அந்யம் பஷ்யாமின, என் கண்ணுக்கு அந்த பரமேஸ்வரனால மட்டும்தான் அந்த கங்காவை தாங்க முடியும், அதனால பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ண அப்படின்னு சொல்லி ராஜாட்ட இப்படி எல்லாம் வாழ்த்தினதுக்கு அப்புறம் கங்காவை புகழ்த்தின. கங்காவுடைய மகிமையெல்லாம் சொல்லி கொடுத்து லோக கர்த்தாவான பிரம்மதேவர் அந்த தேவகணங்கள் கூட தானே வந்தா, மருத்கணைகி மருத்கணங்கள்ல கூட திருப்பி திருதிவம் ஜகாம தேவலோகத்திற்கு கிளம்பினார் அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த உபாயம் சொல்லி கொடுக்கிறார் பகீரதர். நீ சொன்ன கேட்டவரம் உனக்கு தந்தேன், உன்னுடைய மனோரதம் எல்லாம் நடக்கும்பா, ஆனால் கங்காவை அழைச்சிட்டு வர்றது அவ்வளவு லேசப்பட்ட விஷயம் கிடையாது. பூமாதேவிக்கு தாங்கிக்க முடியாது அவளுடைய அந்த சக்தி, கங்காதேவியுடைய சக்தி. அதனால அந்த சக்தியை தாங்கிக்க கூடினது பரமேஸ்வரால மட்டும்தான் முடியும், அதனால நீ பரமேஸ்வரனை நோக்கி தபஸ் பண்ண என்று பிரம்மதேவர் சொல்லி திரும்பி அவர் மறையறார் அப்படின்னு சொல்லி இந்த சர்க்கம் பூர்த்தி. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே த்விசத்வாரிம்ஷத் சர்கஹ ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அடுத்த சர்க்கத்துல கங்காவையே பூமி இல்லைக்கு கொண்டு வந்து விடுறான், எப்படி கொண்டு வரா அப்படிங்கிற கதை பார்க்கணும். தேவ தேவ கதே தஸ்மின் சோங்குஷ்டாம் கிரணி பீடிதாம் கிருத்வா வசுமதீம் ராம சம்பத்சரம் உபாசத ஊர்த்வ பாஹுர் நிராலம்போ வாயு பக்ஷோ நிராஷய அஜல ஸ்தானுவத் ஸ்தித்வா தாத்ரின் திவமதந்த்ரிதஹ. அப்போ ராமா என்னாச்சு தெரியுமோ, அந்த தேவதேவனான பிரம்மா எழுந்தருளி அந்த பகீரதனுக்கு சொன்னாரே, அதனால அவர் தபஸ் பண்ண ஆரம்பித்தார். எப்படி தபஸ் தெரியுமோ, அங்குஷ்டாக்ரணி பீடிதாம் கட்டவரல்னால ஒரே அந்த காலில் ஒரே விரல்ல நின்றுண்டு கட்டவரல்ல நின்றுண்டு கையை ரெண்டும் தூக்கி உத்வவாகவும் ரெண்டு கையும் தூக்கி நமஸ்காரம் பண்ணிண்டு வாயு வாயு பக்ஷகா வாயுவை மட்டுமே சாப்பிட்டு நிராஸ்ரயா யாரையுமே ஆசிரியக்காம ராவு பகல் எதுவுமே பார்க்காம தூணு மாதிரி ஸ்தானுவது பில்லராட்டமா அசையாம ஒரு சம்வத்சரம் உபாசத ஒரு வருஷ காலம் அவர் வந்து தபஸ் பண்ணினார் பரமேஸ்வரனை நோக்கி. அதுக்கப்புறம் ஒரு வச்சரம் முடிஞ்சதும் பரமசிவன் ராஜாட்ட வந்து காட்சி கொடுக்கிறார். முன்னாடி எல்லாம் நம்ம பாத்திருக்கோம் நிறைய ஆயிரம் சம்வத்சரங்கள் எல்லாம் தபஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு தேவர்களை எல்லாம் கூப்பிடுறதுக்கு. ஆனா பரமேஸ்வருக்கு ஒரே ஒரு சம்வத்சரம் ஒரே ஒரு வருஷம் போதுமா? ஏன் அப்படின்னா ஆசுதோஷி அல்லவா பரமேஸ்வரன், அவர் நீ தபஸ் பண்ற நல்ல உள்ளத்தோட தபஸ் பண்றேன்னா காட்சி கொடுத்துடுவர், ஆசீர்வாதமும் பண்ணிடுவார் பரமசிவர். அப்படி இவருடைய தபஸை பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச உமாபதியுமான பரமசிவன் ராஜாட்ட சொன்னார், பிரீதஸ்தேஹம் நரஸ்ரேஷ்ட கரிஷ்யாமி தவ பிரியம் சிரசா தாரயிஷ்யாமி சைலராஜசுதாமஹம். நீ பண்ண தபஸ்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன்பா, எனக்கு திருப்தி இருக்கு, உன்னுடைய ஆசை என்ன அப்படின்னு எனக்கு தெரியும், தவ பிரியம் கரிஷ்யாமி உன்னுடைய ஆசை என்னவோ அதை நான் நிறைவேற்றுறேன், சைலராஜசுதாம் அகம் சிதசா தாரயிஷ்யாமி, அந்த பரவராஜ புத்திரியான கங்கா தேவியை நான் என்னுடைய சிரசில தாங்கிக்கிறேன், தாரயிஷ்யாமி தாங்கிக்கிறேன் என்று சொல்ற. அதுக்கப்புறம் ததோ ஹைமவதி ஜேஷ்டா சர்வலோக நமஸ்கிருதா தாசாத்து மஹத்ரூபம் கிருத்வா வேகம் ச துஸ்ஸஹம் ஆகாஷாத்பதத் கங்கா சிவே சிவசிரஸ்யுதம். அப்போ ஹிமவத் புத்திரியான அந்த கங்கா தேவிக்கு ரொம்ப சந்தோஷம், பரமேஸ்வரனுடைய சிரஸ்ல போக போறோமே என்று சொல்லி தன்னுடைய வேகம் வேகம் ச கிருத்வா ஆகாஷாத் அந்த ஆகாயத்திலேருந்து மங்களகரமான சிவருடைய சிரஸ்ல இறங்கலாம் சொல்லி போறா. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பரமேஸ்வரன் தன்னுடைய சிரஸ்ல கங்காதேவியை வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு இந்த அந்த கதையில அந்த சொல்லின்னு வர. அவ அந்த கங்காதேவி வேகத்துல பரமசிவருடைய சிரஸுக்கு பிரவகிக்க தொடங்குறா. அந்த சமயம் என்ன ஆகுறது, சின்னதா கர்வம் வருது கங்காதேவிக்கு, என்னையும் இந்த பரமசிவருடைய சிரஸ்ல தாங்கிக்க போறாரு சொல்றாரே இவரால தாங்கிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வம் ஏற்படுறது. இவருக்கு எல்லாம் தாங்க முடியுமாங்கிற ஒரு கர்வம், அந்த கங்காதேவியுடைய கர்வம் பரமேஸ்வரருக்கு புரிஞ்சு கொடுத்து, ஏன்னா அந்தரியாமையா இருக்கக்கூடாது பகவான். அப்ப என்ன நம்ம மனசுல நினைச்சிருந்தாலும் பகவானுக்கு தெரியுமே, அதுக்காக தான் சொல்றா நம்ம மனசுல இப்ப வெளிப்படையா கெட்டது பண்ணாட்டாலும் வெளிப்படையா நன்கு எல்லாரையும் நம்பும்படியாக நல்ல உத்தமனாக்கும் உத்தமன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன் எல்லாம் காட்டிப்போம். ஆனா மனசுக்குள்ள நல்ல கெட்ட எண்ணங்களே இருந்ததுன்னா பகவானுக்கு அது பெரிய பிரயோஜனம் இல்லை. மத்த வெளிப்படையா காணக்கூடிய மாயையில காணக்கூடியனா மனுஷாளுகள் எல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆடுவா நம்மளை, ஆனால் உள்ள இருக்கக்கூடிய அந்தரியாமைக்கு எல்லாம் தெரியுமே நம்ம உள்ளுக்குள்ள என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறது. அதற்காக தான் பகிஷுத்தம் வெளிப்படையும் சுத்தமா இருக்கணும், அந்தஹா சுத்தம் உள்ளுக்குள்ளேயும் சுத்தமா இருக்கணும்ங்கிறது. அப்ப கெட்ட எண்ணங்கள் எல்லாம் இருக்காம நல்ல எண்ணங்களே பகவத் ஸ்மரணையே எப்பவும் நிறைஞ்சிருந்தா பகவானுக்கு பிடிக்கும்னு அர்த்தம். அப்போ எதுக்கு சொல்லிட்டு வந்தேன், கங்காதேவி இப்படி கர்வம் கொண்டாலே இல்லையோ எப்படி பரமேஸ்வரனால தாங்கிக்க முடியும் என்ன அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேகத்தை இப்படி தாங்கிப்பார் அப்படிங்கிற சின்ன கர்வம். அந்த கர்வத்தை பரமேஸ்வரன் தெரிஞ்சுட்டு என்ன பண்றார், அவளுடைய கர்வத்தை ஒடுக்கலாம் என்று தீர்மானித்தார் பரமேஸ்வரர். அப்போ கங்காதேவி என்ன நினைக்கிறா, சிவனை சிவனுடைய சிரஸ்ல போய் தட்டி நேர பாதாளத்துக்கே போயிடுறோம் நம்மள எல்லா உலகத்தையும் பார்த்துடுறோம் அப்படின்னு ஆசையோட கங்காதேவி கர்வத்தோட சின்னதா கர்வத்தோடையும் அவள் அங்கேயிருந்து பிரவகிக்கிறாளாம். சா தஸ்மின் பதிதா புண்யா புண்யே ருத்ரஸ்ய மூர்தனீ ஹிமவத் பிரதிமே ராம ஜடாமண்டல கஹ்வரே. புண்ணியவதியான புண்ணியமான ஹிமாலய சதிருஷமான அவர் பரமேஸ்வரர் தன்னுடைய ஜடாமுடியை ஒரு கட்டு கட்டினாராம், ஜடையை கட்டினாராம். அது எப்படி இருக்காம், கஹ்வரே தஸ்மி, ஒரு குகையாட்டமா இருக்காம் அவருடைய ஜடாமுடி. அந்த பரமேஸ்வரனுடைய ருத்ரஸ்ய மூர்தினி பதிதா, கங்காதேவி அங்கேருந்து ஒரு சாட்டம் சாடினா எங்கேனா பரமேஸ்வரனுடைய அந்த ஜடாமுடியில. அப்ப என்னாச்சு, சாக கஞ்சின் மஹிங்கந்தும் நாசக்னோத் யத்னமஸ்திதா யத்னம் ஆஸ்திதா நைவசா நிர்கமம் லேபே ஜடாமண்டல மோஹிதா. அந்த கங்காதேவி பூமியவே அடைஞ்சு விடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு ஒரு சாட்டம் சாடினாலே இல்லையோ பரமேஸ்வரனுடைய ஜடாமுடியில உள்ள போய் அங்கேயே சுத்திண்டே இருந்தாலாம். அந்த ஜடாமுடியிலேருந்தே வெளியில வர முடியலையா கங்காதேவிக்கு, ஜடா மண்டல மோகிதா அங்கேயே சுத்தி திரிஞ்சுட்டு இருந்தா சா நிர்கமம் லேபேன்ன ஏவ. அவ அந்த கங்காதேவிக்கு வெளியில வரத்துக்கே வழி தெரியலையாம். அப்படி அந்த ஜடாமுடியிலே இருந்தா எத்தனை காலம்? அங்கே சுத்தின் இருந்தா பல பல ஆண்டுகள், பல பல வருஷங்கள் இப்படியே அங்கே சுத்தின்றே இருந்தா வெளியிலே வர முடியலை. என்ன கர்வமா இருந்தது, இதெல்லாம் தாண்டி நம்ம பாதாளத்துக்கே போயிடுறோம் அப்படின்னு கர்வத்தோட தானே வந்தா. இவர்கள்லாம் தாங்க முடியுமா கேட்டா, அப்படி தாங்க முடியும். பல பல ஆண்டுகளா அங்கேயே சுத்தின்றே இருந்தா கங்காதேவி அப்படின்னு அந்த கங்காதேவியுடைய கர்வத்தை நீக்கினார் பரமேஸ்வரர். அப்போ இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு. பகீரதர் இப்படி பாத்துட்டு இருக்க, என்னடா இது, நாங்க தபஸ் பண்ணோம், தபஸ் பண்ணி பிரம்மதேவரை பிரத்யட்சம் பண்ணி, சம்பத்சரம் தபஸ் பண்ணி பிரம்மதேவனை பிரத்யட்சம் பண்ணி அவர்கிட்ட கேட்டு அவர் பரமேஸ்வரனை நாடி தபஸ் பண்ணு என்று சொன்னார். சரி, பரமேஸ்வரனை தபஸ் பண்ணலான்னு உக்ரமான தபஸை பண்ணி பரமேஸ்வரனை பிரீதிப்படுத்தி பரமேஸ்வரனும் அப்படியே ஆகட்டும் சொல்லி கங்காதேவியை கூட்டிட்டு என்னுடைய சிரசுல வகிக்கிறேன் என்று சத்தியமும் பண்ணி போனவர் கொஞ்ச வருஷமா கங்காதேவியை காணலையே, எப்படி நான் இவரை இவாளெல்லாம் கரையேற்றுவேன் அப்படின்னு பகீரதன் பார்த்து திருப்பியும் தபஸ் பண்றாராம். தாமபஷ்யன் புனஸ்தத்ர தப பரவமாஸ்திதா, உக்ரமான தபஸை கை கொண்டார். அப்போ அந்த தபஸ்ல பரமேஸ்வரர் சந்தோஷமடைஞ்சார். சந்தோஷமடைஞ்சு திருப்பி வந்து சொல்றார், விசசர் ஜததோ கங்காம் ஹரோ பிந்து சர பிரதீம். பரமேஸ்வரர்கிட்ட திருப்பி வரங்கக்கிறார், அந்த கங்காதேவி தரணம் கர்வம் போயாச்சு, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலதான் நீங்க இப்படி பண்ணிருக்கேன், அந்த கங்காதேவியை விட்டு அனுப்பி தரணும் என்று பிரார்த்தனை பண்ண ஹரன் அந்த ஹரனும் பரமேஸ்வரனும் அப்படியே பண்றேன் அப்படின்னு கங்காதேவியை பிந்து சரசுக்கு அனுப்பிட்டார். அந்த ஜடாமுடியிலேருந்து அழிச்சு விட்டார். அப்படி தஸ்யாம் விசிருஜ்யமானாயாம் சப்த ஸ்ரோதாம்சி ஜக்னிரே, அந்த கங்காதேவி அந்த சிரசிலேருந்து பிரவகிக்கிறா. பிரவகித்து எப்படி ஆனாலாம், ஏழு ஸ்ரோதஸ் ஆனாலாம், ஏழு பாகமா போயிட்டு இருக்கா, ஏழு விதமா பிரவகிக்கிறாள். அந்த பேரு என்னலாம் அப்படிங்கறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. சாதினி பாவினி சைவ நளினி சததாபரா திஸ்ரப் பிராஜீம் திஷம் ஜக்முஹு கங்கா சிவஜலா சுபாஹ. ஹ்லாதினி என்றும் பாவினி என்றும் நளினி என்றும் மூணு பெயர். அந்த கங்காதேவியை ஏழா பிரிந்தா மூணனும் ஹ்லாதினி பாவினி நளினி அப்படிங்கிற புண்ணிய தீர்த்தமானா அது இந்த மூணு கங்கையும் கிழக்கு பார்த்து பிராச்சீம் திஷம் ஜக்முகு கிழக்கே பார்த்து பிரவகித்தது. அடுத்தது பாக்கி மூணு வந்து பிரதீச்சியும் பிரதீச்சி பார்த்து பிரதீச்சி திசைக்கு பார்த்து ஒழுகிறது. எப்படின்னா யாரெல்லாம்னா மகாநதீன் சீதாச்ச சிந்து மகாநதி, மகாநதியான சுச்சக்ஷுசு சீதை சிந்து அப்படிங்கிற மூணு நதி. கங்கா பிரிந்து மூணாக ஏழாக மாறினா மூணனம் சுசக்ஷுசு சீதா சிந்து என்று புண்ணிய தீர்த்தமா பிரதீச்சி பார்த்து பிரவகித்தது. அடுத்தது சப்தமீ சான்பகாத்தாசாம் பகீரத மகோ நிருபாம், ஏழாவது அழகானந்தா என்று சொல்லப்படுறது. அது வந்து ஏழாவதாக பகீரதர் மகாராஜா பின்னாடியே போச்சு. பகீரதோபி ராஜர்ஷி திவ்யம் செந்தனமாஸ்தித பிராயாதக்ரே மாதேஜா கங்கா தம் சாப்பியனுப்ரஜது. மகா தேஜஸ்வியான அந்த ராஜர்ஷி பகீரத சக்கரவர்த்தி அப்படியே நேரா போயிட்டு இருக்கா, பின்னாடி கங்காதேவியும் போறா, ரதத்துல ஏறி போறார். கங்காதேவியும் அவரையே பின்னாடி தொடர்ந்து போறாராம். ஆகாயத்திலேந்து வந்து சங்கரனுடைய தலையில சிரஸ்ல பட்டு பூமாதேவிக்கு அடைஞ்சவள்ளவா கங்காதேவி. அந்த கங்காதேவி எப்படி வரா அப்படின்னா அந்த வெள்ளத்தை அப்படி ஊன்னு சத்தத்தையும் போட்டுண்டு சந்தோஷமாக பரவசமாக அங்க பிரவகிக்கிறாளாம். பூமியில விழுந்துட்டு இருக்கக்கூட மீன்கள் ஆமைகள் கூட்டம் கூட்டமா முதலைகள் இதெல்லாம் இருக்கே ஜலத்துல அதெல்லாம் கூடிந்து அந்த கங்காதேவி பிரவகிக்கிறாள். மேலும் இத பாக்கிறதுக்கு வேண்டி யாரெல்லாம் வந்தானா, ததோ தேவர்ஷி கந்தர்வா யக்ஷ சித்தகணாத் ததா வ்யலோகயந்த தாம் தத்ர ககனாத் காம் கதாம் ததாம். தேவர்களும் ரிஷிகளும் கந்தர்வர்களும் யக்ஷர்களும் சித்தர்களும் சங்கம் சங்கமா கூட்டம் கூட்டமா ஆகாயத்திலேருந்து பூமி அணைஞ்சுட்டா. ஏன்னா கங்காதேவி வரா, கங்காதேவி எப்படி பிரவகிக்கிறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. இப்ப யாராவது நம்ம நாட்டுக்குல ஒரு டேம் திறந்து விட்டாலே கூட்டம் கூட்டமா அங்க பாக்குறோம் இல்லவா, எப்படி டேம்ல இருந்து ஜலம் வர்றது அப்படிங்கறது. அதே மாதிரி இது கங்காதேவி ஆகாயத்திலேருந்து பூமிக்கு வரா, அதுவும் பரமேஸ்வரனுடைய சிரஸ்திலேருந்து பிரவகிக்கிறாள் அப்படிங்கறது எப்பேற்பட்ட புண்ணிய தீர்த்தம். அந்த கங்காதேவி ஒழுகிறது பாக்கிறதுக்காக எல்லாருமே வந்துட்டா, சங்கம் சங்கமா கூட்டம் கூட்டமா எல்லாரும் வந்துட்டா. புண்ணியமான நதி, அதை பார்த்தாலே கண்ணால கங்காவை பார்த்தாலே மோட்சம். அப்பேற்பட்ட நதியை பார்த்துட்டு இருக்கா. விமானேர் நகராகாரைஹி ஹயைர் கஜவரைஸ்ததாம் பாரிப்ளவகதைஸ்சைவ தேவா தத்த விசிஷ்டிதாஹ. அங்க வந்து தேவர்கள் சும்மா வரலையாம், பெரிய பெரிய நகராகரைகி நகரங்கள் எல்லாம் எத்தனை பெருசா இருக்கும், அதுக்கு ஏத்தாவரி குதிரைகள் கஜசிரேஷ்டர்கள் யானையில இருக்கக்கூடிய சிரேஷ்டர்கள் எல்லாரும் கூட்டிட்டு வந்து அதுக்கு மேல நின்று பார்த்துட்டு இருக்காளாம். லோகத்துல ரொம்ப அத்புதகரமான அத்தத்புதம் அப்படிங்கிற அத்புதகரமானதும் உத்தமமானதும் அந்த கங்கா அவதரணத்தை பாக்கிறதுக்காகவே தேவ சமூகங்கள் எல்லாரும் வந்து நிக்கிறா. தேவகணங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத கங்கா எப்படி தெரிஞ்சாலாம், சதாதித்யம் இவாபாதீம் ககனங்கதயோ கததோயதம். மேகத்துல ஆகாயத்துல ஒரு 100 சூரியர்கள் சூரியன் வந்து பிரகாசித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி கங்கா விளங்கினாள் அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்ட தேஜஸ்வியா பிரவகித்தாள். அந்த சமயம் கங்காதேவி எப்படி எப்படி எல்லாம் பிரவகிக்கிறா அப்படிங்கறத அழகா சொல்றா இந்த ஸ்லோகத்துல. க்வஜித்ருததரம் யாதி குடிலம் க்வஜிதாயதம் பிததம் அப்படிங்கறது. சில திக்குல எப்படி போறா, ரொம்ப வேகமா போறா, த்ருததரம் அதிவேகமா கங்கா பிரவகிக்கிறா. சில இடத்துல குட்டிலம் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு ஒழுகிறாளாம். சில ஸ்தலத்துல விததம் அப்படின்னா கீழுக்கு போறா, சில இடத்துல உத்தூதம் மேலுக்கு போறா. அப்படி மேலுக்கு போய் சில திக்குல ஷனைஹி ஷனைஹி ஆதி முள்ள முள்ள பிரவகிக்கிறாளாம். இப்படி அழகு அந்த கங்கா தேவியை எப்படி பிரவகிக்கிறா அப்படிங்கிற அழகா சொல்றா. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பிரவகிக்கிறா. மேலும் சலிலே நைவ சலிலம் ஜலம் போறதாம். மேல அப்படி அப்படி வந்து வந்து வந்து வந்து லாஸ்ட்ல என்ன ஆனாலாம், ஊர்த்வபதம் கத்வா மேல போய் திருப்பி புனகா ஏவ வசுதாம் பபாத, திருப்பி பூமியில வந்து பதித்தாள் கங்காதேவி. பூமியில வந்துட்டா இப்போ விஷ்ணு பாதாத் பரிபிரஷ்டும் பிளாவயித்வேந்து மண்டலம் தத் சங்கர சிரோ பிரஷ்டம் பிரஷ்டம் பூமிதலே புனஹ வ்யரோச்சத ததாதோயம் நிர்மலம் கத கல்மஷம். விஷ்ணு பாதத்திலேந்து பிறந்து விஷ்ணு பாதத்திலேந்து புறப்பட்டு சந்திரமண்டலத்தை கடந்து விழுந்த அந்த ஜலம் பரமேஸ்வரனுடைய சிரஸ்லேந்து வந்து அந்த பூமியை பூமியில வந்து பதித்து என்ன பண்றாளாம், நிர்மலம் கத கல்மஷம் வியரோச்சத, கலக்கமற்றதாகவும் பாபகரமாக கூடியதுமாக அந்த கங்காதேவி விளங்கினாள். அப்பேற்பட்ட கங்கா அல்லவா, விஷ்ணு பாதத்திலேந்து பிறந்து சந்திரமண்டலத்தை கடந்து பரமேஸ்வரனுடைய சிரசிலேந்து ஒழுகி வந்து பூமியில பதிக்கிறா அப்படின்னா அந்த கங்காவுடைய மகிமையை பாருங்கோனே. தத்ர தேவர்ஷி கந்தர்வாக வசுதாதல வாசினஹ பவாங்க பதிதம் தோயம் பவித்ரம் இதி பஸ்பிருஷஹ. இப்ப இந்த தேவர்கள் ரிஷிகள் கந்தர்வர்கள் எல்லாம் அங்க வந்து அப்படியே தீர்த்தத்துல பரிபாவனமா நீராடினார்கள். ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் போட்டும் அப்படின்னு அந்த கங்காவை பார்த்ததும் அப்படியே தலை மேல சிரஸ் மேல வைத்துண்டு அப்படியே நீராடுறான். இதெல்லாம் பார்த்து பூலோக நிவாசிகள் இல்லவா, பூலோகத்துல வசுதாத்துல வாசினா, பூலோகத்துல இருக்கக்கூடிய மனுஷர்கள் எல்லாம் பார்த்துட்டு கங்காதேவியா அப்படின்னு இதுல குளித்தா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு இவா எல்லாம் காட்டித்தராளே அப்படின்னு இவாளும் ஃபாலோ பண்றா கந்தர்வர்களை. அப்படி அந்த பவாங்கபதிதம் சும்மா அல்லவே ஈஸ்வனுடைய திருமுடியிலேந்து விழக்கூடிய அந்த தீர்த்தத்தை பரிபாவனமான அந்த கங்கால எல்லாரும் நீராடினார்கள். சாபாத் பிரபதிதா ஏச்ச ககநாத் வசுதா தலம் கிருத்வா தத்ராபிஷேகம் தே பப்ரவுர்கத கல்மஷாஹ. அப்போ அந்த கங்கால நீராடினதும் யாரெல்லாம் அந்த சாபத்தினால இல்லைன்னா சாபம் அடைஞ்சு பாபம் பண்ணிட்டு இருப்பா அல்லவா, அப்ப யாரெல்லாம் அந்த நதியில நீராடினாலோ அவளுக்கெல்லாம் பாபம் நீங்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிந்தது. கத கல்மஷாஹா வப்ருவுகு, பாபம் நீங்கினவர்களாக பவித்தார்கள் அப்படிங்கிறா. சோ நீங்கும்னு சொல்லலை, நீங்கித்து அப்படிங்கிறா. அப்படின்னா ரொம்ப உறுதியா சொல்றா கங்காதேவியுடைய அந்த பிரபாவம். தூத பாபா புனஸ்தேன தோயே நாத சுபாஸ்வதாம் புனராகாசமாவிஷ்ய சுவான் லோகான் பிரதிபேதிரே. அதி ரமணீயமான அந்த தீர்த்தத்துல திருப்பி திருப்பி பாவம் போக்கினார்களாம் எல்லாரும் இப்படி குளித்து. அப்படி ஆகாயத்திலேந்து வந்த அந்த கங்கா தேவி எல்லா லோகத்திலையும் அப்படியே ஒழுகி பிரவகித்துண்டே இருந்தாலாம். இப்படி லோகம் பூரா சோபிக்கு கூடின அந்த ஜலம், ஜலத்துல எல்லாரும் சந்தோஷமா ஸ்நானம் பண்ணி பாபத்தையும் நீக்கினா அப்படின்னு சொல்லி அந்த கங்காவும் பிரவகித்திருந்த. பகீரதன் முன்னால போயிட்டு இருக்காரு, அவருக்கு எதுவும் தெரியலை. இந்த ஜனங்கள் எல்லாரும் சௌக்கியமா தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் அந்த ஸ்நானம் பண்ணி அவளுடைய பாபத்தை போக்கிண்டா பகீரதர் நேரா போயிட்டு இருக்கார். அதா பகீரதரை ஃபாலோ பண்ணிட்டே கங்கா தேவி என்ன பண்றா, பிரவகிக்கிறா. பின்னாடியே போனா தேவா சர்ஷிகணா சர்வே தைத்திய தானவராட்சசாக கந்தர்வ யக்ஷ பிரவராக ச கிண்ணர மகோரகாக சர்வாச்சாப்சரசோ நாம ராம பகீரத ரதானுகாஹ கங்கா மன்வகமன் பிரீதாஹ சர்வே ஜலசராச்சயே. இப்படி தேவர்களும் ரிஷிகணங்களும் கிண்ணரர்களும் மகான்களும் கந்தர்வர்களும் யக்ஷசிரேஷ்டர்களும் அப்சரர்களும் ஜலநிவாசிகளும் எல்லாம் கங்கா நதி கூடையே பகீரதர் பின்னாடி சந்தோஷத்தோட கங்கா தேவி பிரவகித்திருக்காள். இவாளும் சந்தோஷத்தோட கண் குளிர்க்க பாக்கிறா, ஸ்நானம் பண்ணிக்கிறா, தலையில புரோக்ஷணம் பண்ணிக்கிறா, இப்படி சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படிங்கிறா. அப்போ இப்போ கங்கா தேவி பகீரதர் எந்த வழிக்கு போறாரோ அதுக்கு பின்னாடி கங்கா போவள் அல்லவா. அப்படி போயிட்டு இருக்கிறத என்னாச்சா, அங்க ஒரு இடத்துல யாகம் நடந்துட்டு இருந்தது. இவரும் போனார், யதிருச்சமா இவர் பகீரதர் போனார், பகீரதர் பின்னாலேயே கங்காதேவி போனார். எங்க போறோம் எல்லாம் பாக்கல, அதனால அங்க ஒரு யாகம் நடந்துட்டு இருந்தது. யாரோட அப்படின்னா ஜன்ஹூ அப்படிங்கிற மகர்ஷியோடைய யாகம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அது பின்னாடியே போனதுனால அந்த யாகசாலையிலயும் பிரவேசித்து தொட்டாள் கங்காதேவி, உள்ள போயிட்டா. அதனால யாகம் சாலை பூரா வெள்ளத்தினால ஜலத்தினால முங்கி விடுத்து இப்ப யாகம் பண்ண முடியாது இல்லையோ. ததோ ஹி யஜமானஸ்ய ஜன்ஹோரத்புத கர்மணஹ கங்கா சம்ப்ளாவயாமாச யக்ஞவாடம் மகாத்மனஹ. ஜன்னூர் மகர்ஷியுடைய யாகஸ்தலத்துக்கு கங்கா அப்பயே முங்கிந்து போனா. அந்த சமயம் ஜன்னூர் மகர்ஷி பார்த்தா யாருடா இது அப்படின்னு, ஜலம் பூரா இருக்கு அப்படின்னு அந்த ஜலத்தை பூரா அவர் என்ன பண்றார், தஸ்யாவலேபனம் ஞாத்வா கிருத்தோ ஜன்ஹுஷராகவ அபிபச்ச ஜலம் சர்வம் கங்காயா பரமாத்புதம். ராமா என்ன ஆச்சு தெரியுமோ, அந்த கர்வம் அடைஞ்ச அந்த கங்கா தேவியை ஜன்னூர் மகர்ஷி என்ன பண்ற, அப்படியே அந்த ஜலம் பூரா குடிச்சு விட்டாராம், அபிபது பானம் பண்ணி விட்டார், அப்படியே வாய்க்குள்ள சாப்பிட்டுட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ முதல்ல கங்கா தேவிக்கு ஒரு கர்வம் வந்தது, பரமேஸ்வரர் தன்னுடைய ஜடாமுடியில அப்படியே தங்க வச்சிருந்து பல ஆண்டுகளா அங்கேயே சுத்த வச்சா, அதனால கர்வம் போச்சு. திருப்பி என்ன பண்றா, எங்க வேணா போலாம் அப்படிங்கிற அந்த கர்வம் கங்காதேவிக்கு இருந்ததே இல்லையோ, அதனாலதானே யாகசாலையிலேயே பிரவேசித்தாள். அதனால அந்த கர்வத்தையே போகணும் என்று அந்த ஜன்னூர் முனிவர் வந்து மகர்ஷி வந்து அந்த கங்காவையே அப்படியே வாய்க்குள்ள பானம் பண்ணி விட்டார், குடித்துட்டார் அப்படின்னு சொல்ற. அப்போ ததோ தேவா சகந்தர்வா ரிஷயஸ்த சுவிஸ்மிதாஹ பூஜயந்தி மகாத்மானம் ஜன்னும் புருஷ சத்தமம் கங்காம் சாபி நயந்தி ஸ்ம துஹிதிருத்தோ மகாத்மனஹ. அதுக்கப்புறம் அத்தியாச்சரியம் பூண்டவர்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டா, ஏன்னா பேர்பட்ட கங்கா தேவிய அப்படியே வாய்க்குள்ள அறக்கி விட்டார் இவர் முனிவர். ஏன்னா அவருக்கு அத்த தப்போபலம் இல்லப்பா, யாகங்கள் எல்லாம் பண்ணி யாகம் நடக்கிற சமயத்துல இப்படி கங்கா தேவி இப்படி பண்ணிருக்கா அப்படின்னதும் அப்படியே தப்போபலத்தினால அப்படியே குடித்துட்டார். கந்தர்வர்கள் தேவர்கள் ரிஷிகள் மகாத்மாக்கள் புருஷ சிரேஷ்டர்கள் எல்லாரும் ஜன்ம மகர்ஷியை வணங்கினா, நமஸ்காரம் பண்ணா. கங்காதேவியே வச்சுருக்காள்லையோ உடம்புக்குள்ள, அப்பேற்பட்ட அவரை நமஸ்காரம் பண்ணி கங்காதேவியை விட்டு தரணும். உங்களுடைய நீங்கள் வந்து பித்ருத்வத்துல பித்ருஸ்தானத்துல இருக்கேன், ஏன்னா கங்காதேவியை முழுங்கினதுனால வாங்கினதுனால நீங்கள் அப்பாவோட ஸ்தானத்துல இருக்கேன், அதனால நீங்க ஒரு உங்களுடைய பொன்னான கங்காதேவியை விட்டு தரணும் என்று சொல்லி, அதனாலே மகா தேஜஸ்வியான அவர் வந்து சந்தோஷம் அடைஞ்சார். ஓ, கங்காதேவி தான் வந்திருக்காளா அப்படின்னு அந்த கங்காதேவி தன்னுடைய ரெண்டு செவிகள்னால ஸ்ரோத்ராபியாம் அசிருஜத் புனக, அந்த ரெண்டு அவருடைய ரெண்டு செவியினால கங்காவை விட்டு அனுப்பினா. தஸ்மா ஜன்ஹுஸ்துதா கங்கா புரோச்ச தேஜான் வீதிச்ச, அதனால இந்த ஜன்ம முனிவர் அப்பாவாயிட்டாலேயோ கங்காவுக்கு, அதனால கங்காக்கு இன்னொரு பெயர் ஜான்ஹவின்னு பெயர். அப்படிதான் கங்காதேவிக்கு ஜான்ஹவின்னு பெயர் வந்தது. ஜகாமச்ச புனர் கங்கா பகீரத ரதாங்கா விவேஷ சாகரம் சாபி சாசரித் பிரவரா ததானசா தலமுபாகச்சது சித்யர்த்தம் தஸ்ய கர்மணா. கங்கா திருப்பி பகீரதரையே, அந்த பகீரதர் ரதத்துல போயிட்டு இருக்காரு, அந்த பகீரதரையே பின்னாடி சிரேஷ்டமான நதி அப்படி போய் போய் போய் லாஸ்ட்ல சாகரம் அவிச்ச சாகரத்தை அடைந்தாள், சமுத்திரத்தை அடைந்தாள். அப்படி போய் போய் போய் ரசாதலம் உபகச்சா அப்படின்னா ரசாதலத்துல தானே அங்க குளித்து போட்டிருக்கா, குளித்தி போட்டு குளித்து போட்டு லாஸ்ட்ல அந்த கபில முனிவருடைய பக்கத்துல போய் அங்கதானே பஸ்மமானார்கள். அப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டா கங்காதேவி, அதுக்குதானே பகீரதர் தபஸே பண்ணினார். தன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் சொர்க்கலோகத்தை அனுப்பணும் அப்படிங்கறதுக்குதானே தபஸ் பண்ணி கங்காதேவியை அவதரணம் பண்ணிருக்கா. அப்போ அந்த அந்த இடத்துக்கு வந்துட்டா. இப்ப ராஜர்ஷியான பகீரத சக்கரவர்த்தி தன்னுடைய சுத்தமான வைராக்கியத்தினால கங்காவை கொண்டு வந்திருக்கா. அந்த பஸ்மகிருதான் பிதாமகான் தீனச்சேதனா பஷ்யது, திருப்பி அவர் என்ன பாக்கிறார், இப்பதான் பாக்கிறார் பகீரதர் தன்னுடைய முன்னோர்களுடைய பஸ்மத்தை பார்க்கிறார். வெந்து பஸ்மகிருதான் பஸ்மமான தன்னுடைய பிதாமகர்களை பார்த்து ரொம்ப மனசு வந்து தீனச்சேதனா ரொம்ப சங்கடமாயி அந்த பாக்கிறாராம். அபஷ்யது பார்த்தார் அந்த பஸ்மம் அப்படி ஒரு மலையாட்டமா இருக்குல்லவோ, அந்த மலையாட்டமா இருக்கிற அந்த பஸ்மத்துல கங்கா ஜலத்தை எடுத்து உத்தமமான கங்கா ஜலத்தை எடுத்து நனைச்சு கொடுத்தா. பிளாவயத்து தத் பஸ்மநாம் ராஷிம் கங்கா ஜலிலம் உத்தமம் பிளாவயத் தூதவாப்மான ஸ்வர்க்கம் பிராப்தா ரகூத்தம. அந்த கங்கா உத்தமமான கங்கா ஜலத்தை அந்த பஸ்மத்துல அப்படியே தெளிச்சாராம். தடிச்சதும் அவெல்லாம் பாபம் போய் தூத பாப்மானஹா பாபம் போக்கினவர்களாக ஆனார். மேலும் ஸ்வர்க்கம் பிராப்தாகா ஸ்வர்க்கலோகத்தை அடைந்தார். சோ அவர் பகீரதர் வந்து பண்ணின தபஸ் பலன் ஆயிற்றது அப்படின்னு சொல்லி. இத்யாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவிய பாலகாண்டே த்ரிசத்வாரிம்சத் சர்கஹ ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் இந்த கதையை கட்ட என்ன பலன் அப்படிங்கறது அடுத்த சர்க்கத்துல சொல்ற. சகத்வா சாகரம் ராஜா கங்கா யானுகதஸ்ததா பிரவிவேஷதரம் பூமேஹே யத்ரதே பஸ்மசாத்கிருதா. அந்த ராஜா கங்கையால அப்படி பின்னாடி வரப்பட்ட அந்த ராஜா சமுத்திரத்தை தாண்டி அந்த சமயம் பூமியில வந்து திருப்பி பிரவேசித்தாள் என்று சொல்லி, அந்த ஜலத்தினால கங்கா ஜலத்தினால அந்த பஸ்மத்தை பூரா நினைச்சா நினைச்சா அவ சொர்க்கத்தை அடைஞ்சா. மேலும் அந்த சமயத்துல பிரம்மதேவர் வந்தார் பிரத்யக்ஷமானாராம். சர்வலோக பிரபுர் பிரம்மா ராஜா நமிதம் அப்ரவீத். அங்க வந்து பகீரத முனிவர் ராஜா முன்னாடி பிரம்மதேவர் வந்து அந்த ராஜாட்ட சொன்னார். என்ன சொன்னார், தாரிதா நரஷார்தூல திவம் யாத்தா ஹி தேவவத் ஷஷ்டி புத்திர சஹஸ்ராணி சகரஸ்ய மகாத்மனஹ நரஸ்ரேஷ்டா. மகாத்மாவான சகர மகாராஜாவுடைய 60,000 புத்திரர்களையும் நீ கரையேத்தி விட்டாய்ப்பா. தேவர்களையும் தேவலோகத்தை அவ எல்லாரும் தேவவத்து திவம் ஹி யாத்தாஹா தேவர்களை மாதிரி தேவலோகத்தை அடைந்தாச்சு. சாகரஸ்ய ஜலம் லோகே யாவத் ஸ்தாஸ்யதி பார்த்திவ சகரஸ்யாத்மஜாஸ்தாவத் ஸ்வர்கே ஸ்தாஸ்யந்தி தேவவத். அந்த சமுத்திரத்துல சாகரமாச்சே இல்லையோ, அந்த சமுத்திரத்துல ஜலம் என்னென்னைக்கு இவா குளிச்சு விட்டுதான், சகரருடைய புத்திரர்கள் தானே குளிச்சா, அதனாலேயே சாகரம் என்ற பெயர். நிறைய குளிச்சு குளிச்சு தோண்டி தோண்டி தோண்டி போனாலே அந்த தோண்டி பூரா சாகரம் ஆயிடுத்து, சமுத்திரம் ஆயிடுத்து, அந்த சமுத்திரத்துல பூரா ஜலமும் ஆயிடுத்து. அப்போ அந்த ஜலம் சமுத்திரத்துல எத்தனை காலம் நிக்குமோ அத்தனையும் காலம் அந்த சகர மகாராஜாவுடைய புத்திரர்கள் சொர்க்கலோகத்திலே தேவர்களை மாதிரி வாழ்வா, அதனால கவலைப்படாதே. மேலும் இயம் சதுஹிதா ஜேஷ்டா தவ கங்கா பவிஷ்யதி சத்கிருதே நைவ நாத் லோகே ஸ்தாஸ்யதி விஸ்ருதா. இந்த கங்காவையும் உனக்கு உன்னாவது புத்திரியாக பவிப்பாள், அதாவது பகீரதர் தானே கொண்டு வந்தா கங்காதேவி, அதனால உன்னுடைய புத்திரி தான்ப்பா கங்கா, இந்த லோகத்துல பிரசித்தியும் அடைவள் அப்படின்னு சொல்லி பாகீரதி என்றும் பெயர் இருக்கே கங்காதேவிக்கு, அப்படிதான் வந்தது. பகீரதர் அப்பாவாக பாகீரதி என்ற பெயர் வந்தது அப்படின்னு சொல்றா. கங்கா திரிபதகாராஜன் திவ்யா பாகீரதி திரீன்பதோ பாவையின் தீதி ததஸ்திரிபதகா ஸ்மிருதா. இந்த மூணு வழியாக பிரிந்தாளே இல்லையோ, அதனால திரிபதகா என்று கங்காக்கு பெயர். அது மட்டுமல்ல, அப்படி யார பின்தொடர்ந்து வந்தா உங்களை தானே, அதனால பாகீரதி என்ற பெயர்லையும் அவள் பிரசித்தி அடையவள் கங்காதேவி. பிதாமகானாம் சர்வேஷாம் துவமத்ரமனுஜாதிப குருஷ்வ சலிலம் ராஜன் பிரதிஜாம் அபவர்த்தய ராஜசிரேஷ்டா. இவர்களுக்கெல்லாம் ஜலத்தை போட்டு அவளை சொர்க்கம் அடைஞ்சுட்டேன், மேலும் தர்ப்பணம் பண்ணணுமே இல்லையோ. சலிலம் சர்வேஷாம் சலிலம் குருஷ்வ, எல்லாருக்கும் வேண்டி தர்ப்பணம் பண்ண இந்த கங்கா தேவியை, கங்கா ஜலத்தை எடுத்துட்டு நின்னுட்டு உன்னுடைய பிரதிஜாம் அபவர்த்தைய, உன்னுடைய பிரதிஜையை நிறைவேற்று. பூர்வ கேனாபி தே ராஜன் தேனாதி யசசா ததா தர்மிணாம் பிரவரேணாத நைஷ பிராப்தோ மனோரதா. மட்டுமல்ல ராஜா, அதி கீர்த்திமானும் தர்மிஷ்டனுமான உத்தமனுமான உங்களுக்கு இப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கு. உங்களுடைய முன்னோர்களுக்கு கூட நடத்த முடியலை, இந்த கங்காதேவியை கூட்டிட்டு வர்றது முடியலை, உங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்படி இந்த நிஸ்துலமான தேஜஸ்வியான இந்த கங்காதேவியை கூட்டிட்டு வந்துட்டு அந்த பிரதிஜை அம்சுமானால கூட பிரதிஜையை நிறைவேற்ற முடியலை, கூட்டிட்டு வந்து அப்பேற்பட்ட கங்காதேவியை கூட்டின்னு வந்திருக்கேன், அதனால மேற்கொண்டு விஷயங்களை எல்லாம் நீங்களும் கீர்த்தி பெறுவேல் அப்படிங்கிறா. திதீபே நமஹாபாக தவ பித்ரா யசஸ்வினா புனர்நஷகிதா சேதும் கங்காம் பிரார்த்தயதானக. திலீப மகர்ஷி கூட, உங்களுடைய அப்பாவான திலீப மகாராஜாக்கு கூட கங்காதேவியை கூட்டிட்டு வர முடியலை, அப்பேற்பட்ட அந்த பிரதிஜையை நீங்கள் சர்வசம்மதமாக நிறைவேற்றிருக்கேள், அப்பேற்பட்ட உங்களுக்கு கீர்த்தி, நிஸ்துலமான கீர்த்தி நீங்கள் அடைஞ்சிருக்கேள், கங்காவை கூட்டிட்டு வந்த அந்த கீர்த்தி. எச்ச கங்காவதரணம் த்வயா கிருத மரிந்தம அனேன ச பவான் பிராப்தோ தர்மஸ்யாயதனம் மகத். சத்ருமர்தனா, கங்கையை பூதலத்துல கொண்டு வந்ததுனாலேயே நீங்கள் சிரேஷ்டமானீர்கள், அது மட்டுமல்ல உங்கள் மூலமாக புண்ணிய பிராப்தி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த கங்காதேவி கூட்டிட்டு வந்ததுனால தேவர்களும் மனுஷர்களும் எல்லாரும் அதுல ஸ்நானம் பண்ணி அவளுடைய பாவத்தை போக்கிண்டாளே இல்லையோ, அப்படி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட உங்களுக்கு புண்ணியம் என்றென்றைக்கும் இருக்கும். மேற்கொண்டு நீங்களும் இந்த தீர்த்தத்துல நீராடுங்கோ. சலிலே புருஷ வியாக்ர சுஜி புண்ணிய பலோபவ, நீங்களும் இந்த தீர்த்தத்துல தேகத்தை வைத்து நீராடி பரிசுத்தமாவுங்கோ, புண்ணிய பலத்தை அடையுங்கோ. பிதா மகானாம் சர்வேஷாம் குருஷ்வ சலில கிரியாம் ஸ்வஸ்தி தே அஸ்து கமிஷ்யாமி ஸ்வம் லோகம் கம்யதாம் நிருப. இப்படி நீங்க வந்து உதக கிரியையெல்லாம் பண்ணுங்கோ என்று சொல்லி உங்களுக்கு நல்லதே நடக்கும், தே ஸ்வஸ்தி அஸ்து, உங்களுக்கு நல்லதே மங்களம் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணி பிரம்மதேவரும் தன்னுடைய உலகத்துக்கு தன்னுடைய லோகத்துக்கு போனார் என்று சொல்லி. இத்தேவம் உக்த்வா தேவேஷஹ சர்வலோக பிதாமஹ யதாகதம் ததா கச்சது தேவலோகம் மகாயசாஹ. இப்படி அருள் பண்ணதுக்கு அப்புறம் தேவதேவனும் தேவதேவனும் மகாயசஸ்வியமான அந்த சர்வலோக சிருஷ்டிகர்த்தாவா இருக்கக்கூட பிரம்மதேவர் தன்னுடைய தேவலோகத்தை அடைந்தார். இப்படி பகீரதோபி ராஜர்ஷிஹி கிருத்வா சலிலமுத்தமம் யதாக்கிரமம் யதாநியாயம் சாகராணாம் மகாயசாஹ கிருதோதக சுஜி ராஜா ஸ்வபுரம் பிரவிவேஷ சமிருத்தார்த்தோ நரசிரேஷ்ட ஸ்வராஜ்யம் பிரசசாத. நரசிரேஷ்டா, ராமரை கூப்பிடுறா ராமா, இந்த ராஜர்ஷியான பகீரதர் சகர புத்திரர்களுக்கு எப்படி யதா கிரமம் யதா நியாயம், என்னெல்லாம் கிரமம் இருக்குமோ அந்த கிரமப்படி சாஸ்திர யுக்தமாக நியாயப்படி உத்தமமான சலினம் கிருத்வா தர்ப்பணத்தை பண்ணினது பிறகு என்ன பண்ணினார், கிருத்தோதகா சுச்சிஹி மகாயுஷாக ராஜா ஸ்வபுரம் பிரவிவேஷ, மற்ற பிதர்களுக்கெல்லாம் உதக கிரியெல்லாம் பண்ணி ரொம்ப பரிசுத்தமாக சுச்சிஹி ரொம்ப சுத்தமாக மகாயசாக கீர்த்தி பூண்டவர்களாக அந்த ராஜா தன்னுடைய ஸ்வபுரம் அவளுடைய புறத்துக்கு திருப்பி சென்றார். மேலும் தன்னுடைய ராஜ்யத்தை சந்தோஷமாக பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார். பிரமுமோதோகஸ்தம் நிருபமாசாத்ய ராகவ நஷ்ட சோகா சமர்த்தார்த்தோ பபூவ விகதஜ்வர. ராகவா, லோக நிவாசினிகளும் இந்த ஜனங்களும் அந்த ராஜாவை திருப்பி பார்த்தார்கள், துக்கமற்றதாக எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சார்கள். எந்த துக்கம் இருந்தாலும், ஏன்னா ராஜாக்கு ஒரு துக்கம்னா அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் துக்கம் தானே, அப்ப ஜனங்களுக்கும் துக்கம் விலகி சந்தோஷமானார்கள். அர்த்த சமிருத்தியோட பயம் இல்லாமல், ரெண்டு அர்த்தம் சொல்ற, சமிருத்தார்த்தா விகதஜ்வரா பபூவ, ஒரு ராஜ்யம் இப்படிதான் இருக்கணும். ஒண்ணு அர்த்த சமிருத்தியமா இருக்கணும், எல்லா விதத்திலயும் சமிருத்தமா இருக்கணும், எந்த குறைவும் இருக்கப்படாது. பின்னோ விகத ஜுரக, பயம் இல்லாதவர்களாக இருக்கணும், அப்பதான் ஒரு ராஜ்யம் நல்லா பரிபாலனம் பண்ணப்படுறது அப்படின்னு அர்த்தமாகும். அப்படி அந்த ராஜ்யம் சந்தோஷம் அடைஞ்சது. இன்னொட்டு சொல்றார், அப்பதான் சமயம் பாக்குறார் யாரு, மகர்ஷி விஸ்வாமித்ர முனிவர். ஏஷதே ராம கங்காயா விஸ்தரோ விஹதோமயா ஸ்வஸ்தி ப்ராப்னுஹி பத்ரம் தே சந்தியா காலோதி வர்த்ததே ராம. கங்கையோட இந்த சரித்திரம் எப்படி வந்தாள், எப்பேற்பட்டவள், யாருடைய புத்திரி அப்படிங்கிற கங்காவதரணத்தை நான் நன்கு விஸ்தாரமா சொன்னேன்ப்பா. தோ உனக்கு நல்லதே நடக்கட்டும், ஸ்வஸ்தி ப்ராப்னுஹி, இதை கேட்ட உனக்கு நல்லதா நடக்கட்டும். அதுமெல்லாம் சந்தியா காலம் ஆயிடுத்து, சந்தியா காலத்துல பன்னெண்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சந்தியா சமயம் பண்ணணும். மேலும் அது கூட ஒண்ணு கூட சொல்றா, இதனுடைய பலஸ்ருதி, இந்த கதையை நம்ம கேட்டிருக்கோமே ரெண்டு நாளா, நம்ம இந்த கங்காவதாரணம் அப்படிங்கிற புண்ணியமான சரித்திரத்தை கேட்டிருக்கோம். இதனால உங்களுக்கு எல்லாம் என்ன பலன் அப்படிங்கறது சொல்றா. தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் புத்திரம் ஸ்வர்க்கம் அதாபிச்ச யஸ்ராவயதி விப்ரேஷு க்ஷத்ரியேஷு விதரேஷு ச ப்ரீயந்தே பிதரஸ்தஸ்ய ப்ரீயந்தே தைவதானி ச இதமாக்யானம் அவ்யாக்ரோ கங்காவதரணம் சுபம். முதல்ல சொல்றவாளுடைய பலன் சொல்றா, என்னது, எந்த ஒருத்தன் தன்யம் யசஸ்யம் தனத்தை தரக்கூடியது, ஆயுஷ்யம் ஆயுஷை தரக்கூடியது, யசஸ்யம் கீர்த்தியை தரக்கூடியது, புத்திரம் புத்திரர்களை தரக்கூடியது, ஸ்வர்க்கம் ஸ்வர்க்க பிராப்திகரமா இருக்கக்கூடியதும், சுபம் அத மங்களகரமான இந்த கங்காவதரணத்தை யாரு மத்தவாளுக்கு சொல்லி கொடுக்கிறாளோ, ஏன்னா மற்றவாளை கேட்க வைக்கிறாளோ, அது பிராமணாளாகட்டும் சத்திரியாளாகட்டும் யாரா இருந்தாலும் அவளுடைய பிதர்கள் திருப்தி அடைவார்கள். பிதர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுவோம், அவ திருப்தி அடைஞ்சாலா இல்லையா தெரியல, ஆனா இந்த அத்தியாயம் படிச்சாலே, இந்த சர்க்கத்தை நம்ம காதால கேட்டாலே சொன்னாலே அவ பிதர்கள் எல்லாம் பிரியந்தே, அவெல்லாம் திருப்தி அடையறாப்பா. இது இப்போ சொல்றவாளுடைய பலன். மேலும் கேக்கிறவாளுக்கு என்ன பலன், யஷ்ணோதி சகாகுஸ்த சர்வான் காமான் அவாப்னுயாத் சர்வே பாபா பிரணஷ்யந்தி ஆயுஹு கீர்த்திஷ்ச வர்த்ததே. அதாவது எல்லா தேவதைகளையும் தேவதைகளும் சந்தோஷப்படுறா இந்த பாராயணம் பண்ணினா இந்த சர்க்கத்தை. மேலும் ஸ்ரத்தையோட கேக்கிறவா இருக்காளே, அவ்யக்ரஹா ஷ்ணோதி, சும்மா காதால ஏதோ கேட்கலாம் அப்படின்னு கேட்கலாம் அல்லாம ஸ்ரத்தையோட கேக்கிறவாளுக்கு அவளுக்கு சர்வான் காமான் அவாப்னியார், அவளுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறும். அது மட்டுமல்ல சர்வே பாபா பிரணஷ்யந்தி, எல்லா பாபங்களும் இல்லாம ஆகும். ஆயுகோ வர்த்ததே, ஆயுசும் வர்த்திக்கும், கீர்த்தி ஹீச்ச கீர்த்தியும் வர்த்திக்கும் பா, அப்பேற்பட்ட இந்த கங்காவதரணம் அப்படின்னு, அந்த கங்காவதரணம் அப்படிங்கிற க்ஷேமமான எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் எல்லா ஆசைகளும் நிறைவேற்றக்கூடியன இந்த சரித்திரத்தை விஸ்வாமித்ர முனிவர் ராமருக்கு சொல்லி கேள்வி சொல்லி புரிய வைத்தார் என்று சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்தியாதிஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகண்டே சதுஷ்சத்வாரிம்ஷத் சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் அடுத்த சர்க்கத்துல க்ஷீரோத மதனம், பார்க்கடலை கடையக்கூடிய அழகான வைபவம் அடுத்த சர்க்கத்துல அது நாளைக்கு அனுபவிக்கலாம். ஜனகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேண மார்க்கேண மஹீம் மஹிஷாஹ. கோபிராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது வர்ஜன்யஹ ப்ரதிவீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதஹ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ. அபுத்ராஹ புத்ரிணஸ் சந்து புத்ரிணஸ் சந்து பௌத்ரிணஹ. அதனா சதனா சந்து ஜீவந்து சததாம் சதம். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மஹாபாதகநாசனம். ஷிண்வன் ராமாயணம் தத்யாய பாதம் பதமேவ வா சயாதி ப்ரஹ்மணா ஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஹ பதயே நமஹ. இம்மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்கிருதே வித்ரநாஷோ சமபவத் தத்தே பவது மங்களம். யன்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புராம் அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யாந்த்ரதோ வஜ்ரதரஸ்யேத் அதித்யர் மங்களம் பிராதா தத்தே பவது மங்களம். ஸ்ரீ விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசஹ யதாசீ மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிஷயஸ் சாகராத் தீபா வேதாலோகா திசஸ்ததே மங்களானி மஹாபாஹோ திசந்து தவ சர்வதா. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா ப்ரக்ருதே சுபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேதத். ஜனகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம.